அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் மாடம், இதோ இந்த வனமெல்லாம் எங்கள் காவிய கூடம். Thank you. தரும் மாது, இரு கரம் தொடும் போது சுகம் தரும் பூ மாது. வேண்டும் இது விரதத்தின் வேகம் விலகிட என் தோழி.